தாவி ஓடுறான், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறான். சந்தன மாலை அல்லுது மாலை வாசம் ஏறுது, எக்கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கர ஆல சொக்குது ஆல மாலை மாத்த மாம சாமந்தினியே விழியில சேர்த்த பூங்கொத்து. Hey, ninjilu